శ్రీశైల పూర్ణాయ నమో నమః. శ్రీమతే భగవతే వాసుదేవాయ రామానుజ మహాదేశికాయ నమః. ప్రణామ్ లక్ష్మణమునే ప్రతిగణనాథ మానగం ప్రసాదయదయస్తుః స్వాధీన పతికాం స్తుతిః శ్రీమాన్ వెంకటనాథాదియ కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధస్తాన్ సదాహరి కలయామి కలిధ్వంసం కమలాకదివాకరం విశగో విప్రకాశాభిః ఆవిద్యం హ్యతం తమః. పెరిగేన్ బాలగా పలదైవేల సైతమిట్టేన్ పెరిగేన్ ఆహిరజన్ పిరకే ఉరతేడగానే పెరిగే పూంపూర్ గణమామనైవేంగరవా అరిగే వందనైందేన్ అడియేనై ఆట్కొండరుడే అత్యద్భుతమాన భాషణం. சொந்த மரகத்தில் திருவேங்கடம் மறைவேங்கே என்றார் ஆழ்வார். இந்த மரகத்திலே வந்து தாயே தந்தை என்பதாக ஆரம்பித்து அவன்தான் பந்து, மற்றவாழெல்லாம் பந்து கிடையாது. ஆழ்வார் சாதிக்கிறார் பாருங்க, கொண்டர் பெண்டர் மக்களொற்ற சுத்தத்தவர் பெறும் கண்டதோணப்பட்டதல்லால் காதல் மற்ற யாரும் இல்லை. அவாறெல்லாம் வந்து இதுவரைக்கும் தாய வாகனமோ அதுவரைக்கும் பந்துக்கள் உண்மையான பந்து அறிவேந்தடைந்து நதியால் ஜன்மை கொண்டருடேன் பிரார்த்தித்தார். பக்தன் வந்திருக்கானே, யாராவது வந்தா நேர பேசணுமோ இல்லையா? நேரம் அல்ல, பேசவும் இல்லை, ஒரு அழைப்பு உண்டா? கிடையாது. பெருமாளுக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கலையா சுவாமி? ஏன் கிடைக்கல? ஏதாவது தவறு இருக்கா? நிபமாத விபீஷணா என்பதாக சொல்லி சக்வா முத்தானுக்கு தாராந்தா என்பதா எல்லாரையும் விட்டு முன்னிடத்திலே சரணாகதி பண்ணினேனே சுவாமி. என்னை காப்பாற்றுவார் யாருமே இல்லையா? நன்றி யார் என்னை கொண்டு அருளை காத்துத்தேன். ஏன் போதே புட்டு விடலாமா? விட முடியல, போகவும் முடியல, விடவும் முடியல. சரணாகதிகளால் தவறு இருக்கும். இந்த சரணாகதி படையினால் தவறு இருந்திருக்கும். என்ன இருக்கு? நான் அபராதம் நிறைய பண்ணியிருக்கேன் சுவாமி. அபராத நரசுரவாயனம் பதிதம் தீம பவன் நவோதரே அகதின் சரணாகதம் ஹரே. ஒன்றுமே தெரியாமலே வெளிய பல வகைப்பட்டதாக பாலங்கள் செய்துள்ளே அகிஞ்சன அனந்தியப்பாரே வந்தடைந்து தெரியேன் பாலகனாய். உண்மையிலே உடம்பு எதுக்காக இருக்காம் சொல்றான் மெய்வாளெல்லாம். விசித்திராக தேவ சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிக்கும். உடம்பு எதுக்காக இருக்குன்னா எம்பெருமானத்திலே கைங்கரியம் பண்ணுவதற்காக. திருமண நம்பகர் ஒரு புஷ் கைங்கரியம் பண்ண முடியல, வீட்டு கைங்கரியம் பண்ண முடியல இல்லாவிட்டாலும் கூட எம்பெருமான கைங்கரியம் பண்ணுவதற்காகவே உடல் என்பதாக எம்பெருமான் நமக்கு அளித்திருக்கிறான். அதை பண்ணாமலே கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்மஹான் பெருவான் வந்து பிராட்டியோட கூட ஸ்ரீபூதியா சமேதனாக இங்கே உள்ளான். மன்னவரம் பெண்ணவரம் என்பதால் நின்றே இருக்கார் பெருமான். சதா கழகம் உட்காரதே கிடையாது. ஒரு பத்து நிமிஷம் நின்ன கீழே உட்காரம் அந்த மாதிரி இல்லாத நின்றுட்டே இருக்கானே. ஏன் என்னை வந்து காப்பாற்றவில்லை? தெரியேன் மாலகனா போட்டு சுவாமி இருக்கு என்னை வந்து காப்பாற்றாமலே இருந்து விடாதேன். பல தீவைகள் செய்து வைத்தேன். துருவன் வந்து அஞ்சாறு வயசுல தபசுக்கு போனான். ஆழ்வார் நாள் மற்ற ஆழ்வார் எல்லாம் சொல்றார் நெடுவார் கருவை செய்வேன் போலை கழுதித்து எப்படிவார் இடத்துல கைங்கரியம் பண்ணணும் சொல்றார். தெரியலே சுவாமி தெரியேன் பாலகனாய் மனதின்மை செய்து விட்டு ஒன்னா ரெண்டா சுவாமி அகங்காரம் எல்லாம் நிகழ்ந்து சத்காரியம் ஒன்றுமே பண்ணாமலே இருந்து விட்டேன். சரி அதுக்கப்புறம் என்னாச்சு? பெரிய நாயினது கல்யாணம் என்னாச்சு? யாருக்கு? லட்சுமணனுக்கு. காட்டுக்கு போயிட்டானே அந்த ஊர்மலையை அப்படியே விட்டுட்டு போயிட்டானே. எதுக்காக போனான்? அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதாச்சேன் எல்லா விதமான கைங்கரியமும் நான் பண்றேன் போனான். நானும் வந்து பெரிய ஆயினவின் இதற்கே உழைத்து ஏழையாளேன் சாதிக்கிற ஏழையாளேன் திருமங்கி ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னா ஆத்மா வயல்ல வச்சு சரீரத்தை வந்து நெழலே வைத்து திரும்பவார். ஆத்மா வந்து வெயிலே வைக்கிறதுன்னு என்ன அர்த்தம் பண்ணா? பகவானுடைய விஷயம் அறியாமலே இருப்பது. நிழலே வைப்பது சரீரத்தை சொன்னா விஷயத்தையே வந்து சுதாகாலம் நினைத்துக் கொண்டு இருந்தவர் இந்த ஆழ்வார். எப்படிப்பட்ட ஆழ்வார்? பெரிய ஆயினது பிறக்கே உழைத்து ஏழையானேன். ஏழைன்னு சொன்னா என்ன அர்த்தம் பண்ணா? இந்த மாதிரி மனமில்லை என்பதாக தாத்பரியம் இல்லை. எதிரா உண்மையிலே ஏழைன்னு சொன்னா முகூர்த்தம் கணம் வாபி வாசுதேவோ நிஞ்சலேன்னு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டே காப்பறோம். ஒரு கணம் புட்டுட்டா போச்சு ஏழையானேன். அப்பா ஒன்று தெரியல கைங்கரியம் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா யுவாவஸ்தை அடைந்த பிற்பாடும் கூட ஏழையானே திரைக்கு உரைத்து ஏழையானேன். அப்பா இப்பதான் தத்துவ ஞானம் வந்தது. என்ன தத்துவ ஞானம்? தெரிகே பூம்பொழுதோ கனமாவலை கனவா கரிகேன. கரி என்ன? ஆலையின் அர்த்தம். ஆலையெல்லாம் சேர்ந்திருக்கு. ஆலை இருக்கு பூஞ்சொழுசோனா பூத்தோட்டம் எல்லாம் இருக்கு. அப்படியான ஆலை வந்து பூத்தோட்டத்தை அழித்து விடுவா? அதான் கிடையாது. என்ன லீலாவில் பூதி இருக்கு? லீலாவிபூதி நாயகன் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசனே என்ன சொல்லிருக்கிறோம்? வெங்கடவா ஸ்ரீனிவாசா என்ன காப்பாற்று சொல்லணும். அப்படின்னு சொல்லணும். சொல்லாமல அறியேன்னு சொன்ன சிம்மம் முகங்கள் வராது. ஒரு சஞ்சல கொண்டு ஓடிடுவோம். புண்ணியம் நீங்க வரல. ஏன்னா கேட்கலாம். அறிகிறேன்னா அறியேன்னா என்னுடைய பாவத்தை தோற்படுத்தக்கூடியதான சாமர்த்தியம் சிம்ம ரூபையான ஒருத்தான் உண்டு. ஏன்னா வெறும் நிவாசம் கிடையாது. என்ன சொல்றோம்? ஸ்ரீனிவாசா சுயித்து சொல்றோம். ஒரு ஸ்ரீ மட்டும் தான் ரெண்டு பேர் இருக்கா? பூதேவி ಜಗಂದ್ರಿಗಾಹಮೈವಂದೇ ನಿತ್ಯಮಜ್ಞಾನ ಕರುಣೆ ಕಡಲ್. ಯಾರು ಯಾರು ಕರುಣೆ ಕಡಲ್? ವಿರಾಟಿ ಯಾರು? ಶ್ರೀ ಭೂಮಿ ಗೊತ್ತಿರ್ತಾನ. ಏನಾದ್ರು ಭಕ್ತವಾಗಿ ಪಾವತ್ತೆ ಪಾರ್ಪಾನೆ, ಅದಕ್ಕೆ ಅಪ್ಪ ನಾವೊಂದು ಪುರುಕ್ಕರೇ ಸುಳ್ಳುವಾನೆ ಎಂದು ವೇಂದ. ಭೂದೇವಿ ಪಕ್ಕದೇ ಸಮಯಾಧರೀಂದ್ರೀನ ಸುಲಚಂದ್ರ ಶ್ರೀ ಭೂನ ಲೀಲಾ ಸಮೇತ ಶ್ರೀನಿವಾಸ ಪರ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಬೆಳಗೋಣ. ಅರಿಯೇ ಅಪ್ಪ ಒಂದರೈಂದೇ ಅಡಿಯೇ ನೀ ಆಟ್ಕೊಂಡರಳೇ ಉಳಿಕೆನ್ನ ಪರಣವನ್ನ ಆಟ್ಕೊಳ್ಳುವುದನ್ನ ಆಟ್ಕೊಳ್ಳುವುದೇ ನನ್ನ ಅರ್ಥ. ಆಟ್ಕೊಳ್ಳುವುದ್ರೆ ದಾಸತ್ವನ ಅರ್ಥ. ತೊಂಡ ತೊಂಡ ತೊಂಡ ತೊಂಡ ಚಡಗೋವನನ್ನ ದಾಸತ್ವ ಬುದ್ಧಿ ಅಪ್ಪ ಇದೆ. ಆಟ್ಕೊಂಡು ಕೈಂಕರ್ಯಂ ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಇದಕ್ಕೆ ಏನಾದ್ರು ಕೈಂಕರ್ಯಂ ಬಿಡು ಅಪ್ಪ. ನನ್ನ ಅವತಾರ ಪುರುಷನ್ ಕರೆಯಾದೆ ಅದಾದ ಒಂದು ಪುಷ್ಪ ಕೈಂಕರ್ಯ ಹೋದ್ರೆ ಕೈಂಕರ್ಯ ಪಡ್ಡ ಮುಡಿಯಾದೆ. ಅಡಿಯೇ ನೀ ಆಟ್ಕೊಂಡ್ರೆ ಎಪ್ಪೋ ಅಡಿಯೇನು ಬಂದುದೋ ಆಟ್ಪಡುವುದು ಬಂದು ಬಿಟ್ಟಿದೆ. ಇದನ್ನ ಹೊರಗು ಸುಮಾನ ಅವರುಳೇ ಎಲ್ಲ ಎಂಬನೆ ಮಾಡ ಕೃಪೆ ಇರಕ್ಕಣ ಅವನೊಡೆಯ ಅನುಗ್ರಹ ಇರಕ್ಕಣಮ್ಮನ್ನ. ಇಂದ ಮಲೈನ್ ಸುಡೋವೇ ಇಂದ ಮಲೈ ತಿರುಮಲೈನ್ ಸುಡೋ ಆಚಾರ್ಯ ಸಾಧಿಕಿಟ್ಟೆ ಸ್ವಾಮಿ ಹೇಮಂತ ಮಹಾದೇಶ ಸಾಧಿಕಿಟ್ಟೆ ಇಡೀ ಮಲೆ ಕಳೆಯಾದು ತಿರುಮಲೆ ಮಲೆ ಕಳೆಯಾದ ತಿರುಮಲೆ ಮಲೆ ಎಲ್ಲ ಇಲ್ಲಿಂದ ಅರ್ಥಮ್ಮನ್ನ. ಅದಕ್ಕೆ ಕರುಣಾ ಮಲೈನ್ ಅರ್ಥ. ಅದಕ್ಕೆ ಪ್ರಪತ್ತೆ ತಂಗಿರಿಂಪ್ರಾಯ ಶ್ರೀನಿವಾಸ ಕಂಪಯನ್ನ ಮುಗಿಸುತ್ತ ಕೊಡುವ ಇನ್ನು ಬಿಡುವ ಕೋಟ ಕೋಟ ಕೋಟ ಕೋಟ ಎಲ್ಲ ಅಲ್ಲ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಪೂರ್ಣ ಏನ್ನ ಇಲ್ಲಿ ಬಟ್ಟ ಅಧಿಕಾರಗಳೆಲ್ಲ ಸೇರಿಂದೆ ಭಕ್ತಾದಿಗಳ ಮೇಲೆ ಅವನ್ ಬಂದ ದಯಾಮೃತ ಕೊಳಿಯು ಕೊಳಿಯ ಪಟ್ಟ ಅಲ್ಲ ಅಲ್ಲ. ಇಂದ ಮಲೆಗೆ ತಿರುಮಲೈನ ಅರ್ಥ. ತಿರುಮಲೈ ಸುಲಭ ತಿರುಮಲೆಯನ್ನ ಅರ್ಥ. ಶ್ರೀ ಶ್ರೀ ಎಲ್ಲ ಅರ್ಥ. ಲಕ್ಷ್ಮಿ ಲಕ್ಷ್ಮಿ ಎಲ್ಲ ಪಾಂಗರೆಯಾದೆ ರೆಂಡಾಯಿರ ರೂಪಾಯಿ ರೋಟು ಅದನ್ನ ಕರೆಯಾದೆ ಸಂಪತ್ತು ಮುಗಸ್ತರ ಇರ್ಕೊಳ್ಳೋ ಎಪ್ಪೋಲ್ವೆ ಅಂದ್ರೆ ಲಕ್ಷ್ಮೀ ಆಡ್ಕಳ ವಿದ್ಯಾ ಆಡ್ಕಳ ಇಲ್ಲ ಮೇಡ ಇಬ್ಬರು ಬಟ್ಟ ಅರಿಯೇ ಒಂದೊಡೆ ಅಪ್ಪ ಇದನ್ನ ಹೊರಡದ ಅರುಳ್ಳನ ದಯಾಕಾರಿಯ ಮನ್ನ ಸ್ವಲ್ಪ ಉಪನ್ಯಾಸ ಬಣ್ಣಕ್ಕೆ ಅಪ್ಪ ಇದನ್ನ ಬಂದ ಕೂಡ ಒಂದು ದೋಷ ಸುಳ್ಳುವ ಕೈ ಹಾಕಿನ ಕಾಲ ಹಾಕಿದ ಕಲ್ಯಾಣ ಬಂದ ನಡೆದಿದ ಅಂತ ಎಲ್ಲ ನನ್ನ ಅನ್ನಿದೆ. ಇನ್ನ ಕೇಂದ್ರ ಮತ್ತು ಚಿಲಾಭೂತಿ ಸುಳ್ಳು ನನ್ನ ಇರ್ಕಾರ ಎಲ್ಲ ನನ್ನ ಇರ್ಕಾರ ಮೂಕು ಬಂದಿರೋ ಸುಳ್ಳುವ ನಾಳೆ ಸಾಧಿಸಿದ ಮೊರೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಸಲತ್ತಾನೆ ಸೈನ ನಿಷ್ಪತ್ತು ವೃಷಾತ್ರಿ ನಿಜರ ಜಲ ಮಾಡಲೇ ಉತ್ಸಲಂದು ನೀನಾಲಂಬನ ದಿವ್ಯದಂಬನಿದಯ ಹಲ್ಲೋಲ ಕೋಲ ಅಪ್ಪ ಉನ್ನುಡೆಯ ಕರುಣೆಯೇ ತುಂಬಿಡುದು ಯಾರು ಎಲ್ಲ ಬೇಡ ಸೊಲ್ಲಿಟ್ಟುವೆ ಅಡಿಯೇ ಆಟ್ಕೊಳ್ಳೆ ಆ ಎಲ್ಲ ಆಟ್ಕೊಳ್ಳುವುದೆ ಅಂಗ ಸರ್ಗಾಮು ಎಷ್ಟು ಏಳು ಒಂದನ್ನ ಮಾಡಿಕೊಳ್ಳೇ ಯಾವ ಮಾತ ಭಾಗ್ಯ ಅಡಿಯೇ ಯಾವ ಭಾವ್ಯ ಏಕ ಶರೀರ ಅವನಿಡ ಸಾಧ್ಯತೆ ಎನ್ನುವ ಶಕ್ಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ವಿರಾಮ ಸಲ್ಲಿಕೊಳ್ಳುಗಿರೇನೆ. ಕವಿತಾರ್ಕಿಕ ಸಿಂಹಾಯ ಕಲ್ಯಾಣ ಕೊಡದಾರಿನೆ ಶ್ರೀಮದೇ ವೆಂಕಟೇಶಾಯ ವೇದಾಂತ ಗುರವೇ ನಮಃ. ಶ್ರೀ ಭೂಮಿಲಾ ನಾಯಿಕ ಮೇಲ ಶ್ರೀನಿವಾಸ ಪರ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ಸರ್ವಂ ಶ್ರೀಕೃಷ್ಣಾರ್ಪಣಮಸ್ತು ಶ್ರೀನಿವಾಸಾರ್ಪಣಮಸ್ತು. ತುಟ್ಟಿ Thank you.